போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் மண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை